பொழுது விடிந்தா ஏன் விடியுதன் பார் ஒரு கோடி, பொழுது போனால் ஏன் போகுதன் பார் ஒரு கோடி. பல கோடி மனிதர்களில் பல கோடி கவலை உண்டு, அத்தனையும் மறந்திருக்க அவன் போட்ட பிச்சை இது. மனது மயங்கும் வரை கண்டா அடிப்போ, அதிலும் மயங்கள் அண்ணா மதுவை நீ குடிப்போ. வரைக்கும் ஐந்தடி உயரம், அந்திம நாளில் ஒரு பிடி சாம்பல். ஆடும் வரைக்கும் ஐந்தடி உயரம், அந்திம நாளில் ஒரு பிடி சாம்பல். என்னடா உன் சமஸ்தானம், இன்பம் ஒன்றே வருமானம், இன்பம் ஒன்றே வருமானம். மாநிலம் முழுதும் காலங்களாக மதுவும் மங்கையும் உள்ளதடா, மதுவை விலக்கும் மானிடரே, மங்கையை விலக்க வழியுண்டா? ஆண் பெண் உறவு தவறானால் ஆண்டவன் இயக்கம் தவறாகும். காமம் ஒரு வகை தத்துவமே, கஞ்சாவின் மேல் சத்தியமே, இந்த கஞ்சாவின் மேல் சத்தியமே. என்னடா உன் சமஸ்தானம், இன்பம் ஒன்றே வருமானம், இன்பம் ஒன்றே வருமானம். ஜனகன் மகளை ராமன் மணக்க வில்லை ஓடித்தானே, அனுமார் அந்த வில்லை ஓடித்தால் அவளுக்கு அவன் தானே. ராமனுடனே ஜானகி தன்னை சேர்த்தது விதிதானே, அது நமக்கும் இருந்தால் கிடைப்பதெல்லாம் ஜானகி போல்தானே, ஜானகி போல்தானே. என்னடா உன் சமஸ்தானம், இன்பம் ஒன்றே வருமானம், இன்பம் ஒன்றே வருமானம். ஐயன் கதையும் அது தாண்டா, அவனும் லீலையில் இழுவாண்டா. சந்நியாசத்தில் சம்சாரம், சம்சாரத்தில் சந்நியாசம், இருந்தும் வாழ்வில் கொடுமையடா, இருந்தும் இழப்பது மடமையடா, இருந்தும் இழப்பது மடமையடா. என்னடா உன் சமஸ்தானம், இன்பம் ஒன்றே வருமானம், இன்பம் ஒன்றே வருமானம்.